1, 2, 1, 2, 3, 4. போடு தாளம் போடு, நாங்க பாடாத தெம்மாங்கு ஏது. போடு தாளம் போடு, நாங்க பாடாத தெம்மாங்கு ஏது. அந்த பக்கம் தினமும் அடிக்கும் காத்து, இந்த பக்கம் திரும்பும் ஒரு நாள் பார்த்து. காலத்தை மாத்துவோம், ஜெயிச்சுத்தான் காட்டுவோம். போடு தாளம் போடு, நாங்க பாடாத தெம்மாங்கு ஏது. போடு தாளம் போடு, நாங்க பாடாத தெம்மாங்கு ஏது. கதிரந்தன் பாட்டுக்கு தோன்றும், கனிவாய் மொழி சொன்னால் நிலவாக மாறும். காலை கதிரந்தன் பாட்டுக்கு தோன்றும், கனிவாய் மொழி சொன்னால் நிலவாக மாறும். சங்கீதமும் சந்தோஷமும் நம் வாழ்வில் என்றும் உயிராகுமே. இருக்கும் காலம் வரை இன்பங்களை கொண்டாடு, எதிலும் இடைஞ்சல் வந்தால் எதிர்த்து நின்று முன்னேறு. வாலிபம் என்பதே இன்பமாய் வாழவு. போடு போடு ஆழம் போடு, ததுக்கின்ற தக்கத்தின் நாங்க பாடாத தெம்மாங்கு ஏது. போடு ஆழம் போடு, நாங்க பாடாத தெம்மாங்கு எது எது எது. எப்போதும் இங்கே உருவாக்குமே, அதிர்ஷ்டம் கூட்டி வந்தா ஆண்டி எல்லாம் ராஜாதா. அதுவும் ஒதுங்கி நின்னா அவனும் இங்கே குஜாதா. கவலையை நீக்குவோம், பறவை போல் வாழுவோம். போடு போடு தாளம் போடு, நாங்க பாடாத தெம்மாங்கு ஏது. போடு தாளம் போடு, நாங்க பாடாத தெம்மாங்கு ஏது. அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பும் ஒரு நாள் பார்த்து. காலத்தை மாத்துவோம், ஜெயிச்சுதான் காட்டுவோம். போடு போடு தாளம் போடு, தடுக்கின்ற தக்கத்தின் மித்தம் நாங்க பாடாத தெம்மாங்கு ஏது. போடு போடு போடு தாளம் போடு, நாங்க பாடாத தெம்மாங்கு ஏது.